செவர் செல்வர் தட்டு தானட கட்டாஞ்சு சீக்கிள பயண்டி ரெண்டு பேரும் கூட்டாஞ்சொரு ஆகி தின்னலாம் எட்டாம் நம்பர் போல ஜெகத்த நானு இப்போ ஒன்னாம் நம்பர் ஆக்க போறேன்டா ever silver tatt danada esala hey gula hey gula esala பாதங்கள் முன்னாலே புலரிக்க பச்சை புள்ளைய தாளாட்டி இடுப்ப நீ ஆட்டி தூரத்தில் தொகையில மனசு தள்ளாடி போச்சுதே.